நிஜம். நான் கவிதை எழுதியது நிஜம். அவன் உள்ளம் கவர்ந்ததும் நிஜம். அவன் சிந்தனைகளுக்கு சவால் விட்டதும் நிஜம். நான் காதல் கொண்டது நிஜம். அவனால் நேசிக்கப்பட்டதும் நிஜம். என் காதல் அன்பு பார்த்து வந்ததும் நிஜம். என் காதல் கல்லறைக்கு பூத்ததும் நிஜம். நான் கண்ணீருக்கு வாக்கப்பட்டதும் நிஜம். என் காதலன் நேசமானவன் என்பதும் நிஜம். ஆனால் அந்த நேசத்தை நிரூபிக்க காதல் நிஜமில்லாமல் போனதும் நிஜம். வான் பறந்த தேன் சிட்டு நான் குடிக்க வாராதா, கள்ளிருக்கும் ரோசாப்பு கை கலக்க கூடாதா, ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா, அன்பே சொல் நானா தொடாகாத ஆனா, உள்மூச்சு வாங்கினேனே உள் மீது தூங்கினேனே, இல்லாத வாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே, நிலாவ நாளும் தேடும் வானம் மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா.